ராகினி என் உயிர் நீயடி, நீ இல்லையே நானேதடி. உயிரே போனபின் தேகமே வீணடி, நான் வாழ்ந்து கொண்டு வந்தே நீ சாவை வாங்கிக் கொண்டாய் நியாயமா? போராகினி என் உயிர் நீயடி, நீ இல்லையே நானேதடி. மகளே புன்னகை நிலவே, ஏன் இந்த முடிவெடுத்த ஓவிய பெண்ணே? உயிர் விடும் முன்னே சொல்லடி என்ன நினைத்தா? மாலை சூடும் வேளை நீ மலரோடு மலராக கிடந்த சொல்ல மறந்தாய். எங்கே சென்றாய் என் தேவியே, அங்கே வரும் என் ஆவியே. ஓராகினி என் உயிர் நீயடி, நீ இல்லையே நானேதடி. உயிரே வாங்கிக் கொண்டாய் நியாயமா? ஓராகினி என் உயிர் நீயடி, நீ இல்லையே